श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकचेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पुरुपरम्पराये नमः. இதுபர்யந்தம் முதல் ஸ்லோகத்துல பேட்டிகா சங்கர் சொன்னார். அதன் பிறகு அஞ்சு ஸ்லோகங்கள்னால பூர்வபக்ஷம் சித்தாந்தம், அதுல அபினிஷ்பத்தி என்ன என்னது, சுரூப ஆவிர்பாவம்னா எப்படி இருக்கும், இத மாதிரி எல்லா விஷயங்களையும் தொகுத்து நம்மளுடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படி ஒரு மோட்ச சுரூபம் இருக்கும் அப்படின்றத பத்தி அழகான உதாரணங்கள், அதாவது வேடுவ திருஷ்டாந்தம், ராஜகுமார திருஷ்டாந்தம், அந்த மாதிரி மல்லிகைப்பூ திருஷ்டாந்தம், இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் சாதிச்சு அதெல்லாம் படிச்சு கொடுத்துட்டார். அதன் பிறகு இப்போ மேல ஒரு விஷயம் வருது. என்ன விஷயம் அப்படின்னா, மோக்ஷனை எதை சொல்றோம், மோக்ஷனை எதை சொல்லணும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதை சாதிக்கிறது என்ன நமக்கு எல்லாம் தெரியும், சாளோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், அந்த மாதிரி சாயுத்யம் நாலு இருக்கு. இந்த நாலுல எது சரி அப்படின்னுட்டு விசாரம்லாம் வருது. அதாவது என்ன கேக்குறா, நேற்று ஸ்லோகத்துல முந்தானி ஸ்லோகத்தெல்லாம் என்ன சொன்னோம், சர்க்கரை அமிர்தம் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உபய விபூதியும் பகவானும் சேர்ந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பா, அந்த ஆனந்தத்தை கொடுக்கவே நாம் நன்னா அனுபவிப்போம், அதையும் சொல்றேன்னு கேக்குற காரணம் வந்து இவருடைய அபிப்பிராயம் கைவல்யமே போருமே அதுவே மோக்ஷம், அது இருந்தாலே போருமே அப்படின்னுட்டு சில பேர் சொல்ற. ஏன்னா ஆத்மானுபூதியிலேயே சில பேர் திருப்தி படுறாரோ இல்லையோ, ஏன்னா திருப்திங்கிறது அவன் மனச பொறுத்தது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவ்வளவுதான், கொஞ்சம் போறது சாப்பிட தேவை ஐயோயோ எனக்கு போறோம்னு சொல்றவாள் இருக்கா, நிறைய சாப்பிட்டான்னாக்கா ஐயோ எனக்கு போறலையே போறலையேன்னு சொல்றவாள் இருக்கா. அந்த மாதிரி மோட்சத்தையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன், அந்த மோட்சம்ன்றது எதுவும் கேவலம் வரைச்ச ஜீவாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது அதுவே போருமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாது. அந்த மாதிரி சொன்னாக்க அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பது. ஏன் அப்படின்னாக்கா, தன்னைத்தானே அனுபவிக்கிறதுங்கிறது பூர்ணத்துவம் அதுல வராது, தன்னைத்தானே அனுபவிக்கிறதுல பூர்ணத்துவம் வராது, நியத்த ஆனந்தம் வராது. அது எப்படின்னாக்கா, என்ன நானே பொழுதுன்னு இருக்கேன், நான் தற்பரம் பேசிக்கிறேன், அதாவது தெரியுமா நான் இவ்வளவு வாசித்தேன் அவ்வளவு வாசித்தேன், இந்த வம்சமாக்கும் அந்த வம்சமாக்கும், ஒரே ஒரு விஷயத்துல உண்டிதான் தற்பெரும் அடிச்சுக்கலாம். ஆச்சாரியாருடைய திருவடி சம்பந்தம் இருக்கு பாருங்கோ, அதை வச்சுட்டுதான் சொல்லிக்கணும், நான் அந்த மகானுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிக்கிறதுதான் நம்ம கௌரவமே தவிர்த்து, அதை விட்டுட்டு தற்பெரும் அடிச்சுக்கிறதுன்ற தப்பு இல்லையா, அது நமக்கே அடுத்து போயிடும், நாலு பேர் நம்மள அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவா, மதிக்கவே மாட்டேன்னு விடுவா. அதனால தற்பெரும் அடிச்சுக்கிறது எவ்வளவு தவறோ அது மாதிரிதான் ஆத்மானுபூத்தின்றது, கேவலம் கைவல்யத்தை அனுபவிக்கிறதுன்றதோ அது போராது, அது அனாவர்த்தி கிடையாது, அதுக்கு ஆவர்த்தி கிடையாது, திரும்பி வர்றதுன்றது கிடையாது. அதையும் சொல்றேன், அவள் கூட மோட்சத்துக்கு போவான், ஆனால் இது கூட ஒரு பிரதிபந்தகம் தான், அர்த்த பஞ்சகாதிகாரத்துல இத கூட ஒரு தடையா ஒண்ணு போட்டுட்டார், விரோதி விரோதி வர்க்கத்தை சொல்லச்ச இது கூட ஒண்ணு, விரோதி விரோதி வர்க்கத்துல இதுவும் ஒண்ணு அடக்கம், கைவல்யம்ன்றது என்னைக்குமே இது கிடையாது, கைவல்யம்ன்றது என்னைக்குமே ஆனந்தத்தை கொடுக்காது, அது பூர்ண முக்தின்றது அது வராது. அது நிறைய இடத்துல கண்டனம் பண்றோம். கைவல்ய சப்தத்தை மோட்சத்துல கூட பிரயோகம் பண்றா, அப்புறம் அதை வரப்போறது அது கூட விசாரிக்க போறா. ஆனா மோக்ஷம்னு சொன்னா கூட அது பூர்ண மோக்ஷன்றது அது கிடையாது. அது வந்து ஆத்மானுபூதியை ஒண்டிதான் சொல்லும். ஜீவாத்மா தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறானே அத சில பேர் சொல்லுவா. அத சொன்னாக்க அது மோக்ஷமே கிடையாது. அது ஏன்னாக்க இதுல வந்து மொத்தம் உபாசனம் பண்ணா, உபாசனம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிக்கிறத விட்டுட்டு தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்ப உபாசனம் பண்றது எதுக்கு? பரமாத்மாவை அனுபவிக்கிறதுக்கா ஜீவன் அனுபவிக்கிறதுக்கு? பரமாத்மாவை அனுபவிக்க இல்ல, ஜீவனை தான் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னியானாக்கா, அப்ப உபாசனத்தினுடைய பலன் மோட்சத்தானே, பரமாத்மாவை தான் அனுபவிக்கணும். அப்ப அது இல்லையே நான் எடுத்தேங்க, அது இல்லையே நான் எடுத்தேனாக்க அப்ப அது எங்க போகும்? ஏன் இவனுக்கு வந்து பரமாத்மா அனுபூதியில விச்சேதம் இடவரை எந்திரிச்சிருக்கும். கைவல் மோட்சத்துக்கு போயிட்டான், அங்க போய் பரமாத்மாவை அனுபவிக்காம கைவல்யத்தையே ஒருத்த அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியானாக்கா பரமாத்மா அனுபவம் வரல, அதுக்கு தடை வந்துருச்சு. அது ஏன் வந்தது? அது அது என்ன தடை? தடைக்கு என்ன காரணம்? அது ஏதாவது கர்மா இருக்குதா? கர்மாவனால தடை வந்துருத்த அப்படின்னு சொல்ல கேட்க முடியாது. ஏன்னா கர்மாவே அங்க கிடையாது. எல்லா கர்மாவும் போனாதான் நம்ம மோட்சத்துக்கு போவோம். எல்லா கர்மாவும் அவனுக்கு போயிடுத்து, போயிடுத்துனாக்க அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருத்தனா கர்மாவெல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். அப்போ அதனால அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற இப்போ? அதனால கர்மாவே போயிடவே இது வந்து காரணமே இல்லையே, காரணமே கிடையாது. இங்க காரணம் வந்து அது கர்மா இல்லாததுனால எப்படி இடவெளி வந்தது? அதே மாதிரி பகவான் நிகிரகம் இருக்குதா? பகவான் நம்மள தான் நிகிரகம் பண்றான்னாக்க நிகிரகம் பண்ணணும் கூட ஒரு காரணம் வேணுமா வேணாமா? நிகிரகத்துக்கு காரணமே இல்லை. ஏன்னா கர்மா பெடுத்தே, நாம ஏதாவது பாபங்கள் பண்ணியிருந்தா தான் எம்பெருமான் நமக்கு வந்து நிகிரகத்தை கொடுப்பான், சிக்ஷிப்பான். இங்க நிகிரகமே இல்லையே, ஏன்னா கர்மா இருந்தா நிகிரகம் இருக்கும். அதனால பகவான் நிகிரகம்ன்றது கூட இங்க வராது, ஏன்னா கர்மாவெல்லாம் அழிஞ்சு போயிடுத்தது. அதனால நீங்க இதையும் சொல்ல முடியாது, அதையும் சொல்ல முடியாது. ஏன் வரல? அது பிரம்மானுபவம் வரல. இந்த பிரம்மானுபவம் வரலன்னாக்கா அது என்ன காரணம்? ஏதாவது காரணம் சொல்லு. உபாதியினால வரதா அது, அல்லது சொதக வரதா? சுவாபாவிகமா கர்ம மூலமா? சுவாபாவிகம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மோக்ஷம்னு பெருமாள் அனுபவிக்கிறது தானே, அது அப்படி இருக்கிறது அதுவே பெருமாள் அனுபவமே வராது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது விரோதம் தானே. எனக்கு மோட்சம், நான் வந்து கஷ்டப்படுறேன், எப்ப நான் ஆனந்த சுரூபனான பகவான் அடைஞ்சி நான் மோட்சத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு இவன் பிரவர்த்திக்கிறான். இப்ப அதுவே போயிடுறதே, அதுவே போயிடுத்துனாக்க அப்ப ஏதாவது உபாதி சொல்லணும். அந்த உபாதி வந்து கர்மான்னு சொல்ல முடியாது, பகவான் நிகிரகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா கர்மாக்களும் போயிடுத்து. அதனால பகவான் நிகிரகமே வராது, பகவான் நம்மளை சிக்ஷிக்கிறதுன்றதே அது வராது. வராத விஷயத்துல போய் எப்படி நாம சொல்ல முடியும்? ஆனா பகவான் நிக்கிறோன்றதே அது. ஏன்னா நிர்ணயத்துக்கும் பெருமாள் வந்து அவனுக்கே தெரியும், கர்மா இருந்தாதான் அவன் சிக்ஷிக்க முடியும். அவனால கர்மா இல்லாம அவனால ஒன்னும் பண்ண முடியாது. பெருமாள் சொல்ற தன்னை பத்தி சொல்லிக்கிச்ச, நான் வந்து கர்மான் குணம் தான் நான் வந்து எல்லாருக்கும் சிக்ஷா பண்ணிட்டு இருக்கேன், பலத்தை கொடுத்துட்டு இருக்கேன். நிமித்த மாத்திரமே ஏவாசௌ சிருத்யா நாம் சர்க்க கர்மணி பிரதான காரணி பூதாக யதோபை சிருஜ்ய சக்தயா அப்படின்னு பராசரர் வந்து மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார். விஷ்ணு புராணத்துல. அதாவது பகவான் சாதாரண காரணமா இருக்கான். அவன் என்ன பண்றான், இந்த ஜீவராசிகள்லாம் பண்ணின பாபங்கள் புண்ணியங்கள் அத பிரதானமா வச்சுட்டுதான் பகவான் வந்து எல்லாரையும் சிக்ஷிக்கிறான். அதனால அது காரணம் கர்மா இருந்தாலும் சிக்ஷிக்க முடியும், உபாசனம் இருந்தாலும் மோட்சத்தை அனுகிரகிக்க முடியும். ஆகவே அனுகிரகமோ நிகிரகமோ, அனுகிரகத்துக்கு உபாசனாதிகள் எல்லாம் காரணம், நிகிரகத்துக்கு பாபகர்மாக்கள் காரணம். இப்போ உபாசனம் பண்ணினா கர்மாலாம் போயிடுச்சு, அப்ப அவன் அனுகிரகிக்கணும் மோட்சத்தை, அந்த சமயத்துல பகவான் நிகரகம் இருக்குது அப்படின்றதுனால கர்மாவே இல்லையே. கர்மாவே இல்லாத சமயத்துல எப்படி இது இது வரும், நிகரகம்ன்றது வரும், அது வரவே வராதே, அதனால அதுவும் இல்லை. இல்ல கைவல்யத்துக்கோதும் ஒருத்தன் பிரவர்த்திக்கிறானோ இல்லையோ அதுவே நிகரான் தான் அப்படின்னு சொன்னா அது கூட தப்பு தான். அது ஏன் அப்படின்னாக்க, கைவல்யார்த்தம் இவன் பிரவர்த்திக்கவே மாட்டான். மோக்ஷார்த்தி பெருமாளையே ஆசைப்படுறவன் கைவல்யத்துக்கு போய் ஆசைப்படுவானா? சமன்வயாதிகரணத்துல பாஷ்யக்காரர் கேக்குறார், ஒருத்தன் வந்து ராஜபவனத்துல உட்காந்துட்டு இருக்கான் சந்தோஷமா, ராஜ மாளிகை ஆனந்தமான போகங்கள் அதுல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நீ இது மாதிரி தப்பு பண்ணிட்ட, நீ ஏன் குடிசையில வசிக்கவே இல்லை, ஒரு குடிசையில வசிக்க வேண்டாமா, நீச்சமான அனுபவத்துல நீ அனுபவிக்க வேண்டாமா, நீ ஏன் ராஜபவனத்துல நீ உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு ராஜகுமாரன் ஒருத்தன் கேட்டான்னாக்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீ வேணாம் பேசுறது. கைவல்யத்துல அவனுக்கு பிரவர்த்தியே வராதே, ஒரு உபாசனம் பண்றதுன்றது மோட்சத்துக்கு தான் பண்ணுவான், கைவல்யத்துக்கோசம் அவன் பண்ணவே மாட்டான். அதனால இந்த மாதிரி ரெண்டு விதமும் வராது. சுதாகவே கைவல்யத்தை அனுபவிக்கிறதுனாலயே இவனுக்கு சுதாக வந்துருச்சு பகவானுடைய நிகிரகம், அதனால பகவத் அனுபவம் வரல அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. உபாசனம் பண்றவன் இது இந்த மோக்ஷார்த்தியா தான் இருப்பான். மோக்ஷம் என்ன? பகவத் பிரஜான சித்தாந்தத்துல வெறும் ஜீவாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது இல்ல, பகவான் அடைகிறது தான் வந்து ஆகாச பாராயணம் அப்படின்னு இருக்குது. பாராயண சித்தத்துக்கு பாஷ்யகாரர் சொல்றார் பரம பிராபியத்துவம் அப்படின்னு சாதிக்கிறது. ஆகாசங்கிற சொல்லால சொல்லப்பட்ட ஒரு வஸ்து, அது எதுன்னா பரமாத்மா பரபிரம்மன்ற வஸ்து, அதுதான் பரம பிராபியமாக இருக்கிறது. பரம பிராபியம் அது, பரம பிராபியமான அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த இடத்துல அத்தை விட்டுட்டு இவன் போய் சாமானியமான அல்பமான கைவல்யார்த்தியா இருப்பானா? அவன் இருந்தான்னாக்க அவன் அல்பமான விஷயத்துக்கு போறவன், அல்பமான ஆசைதான் அவனுக்கு, அதுல இருந்தாக்க மோட்சோட வார்த்தையே வராது. அதனால அது மோட்சம்ன்றது கிடையாது. கைவல்யம் முக்தியும் இருக்கு, ஆனா அது ஒன்று இல்லை, ஆனா உபச்சாரம் தான். கைவல்ய சப்தத்துல கைவல்யம்னு ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தை மோக்ஷம்னு சொல்றாளே அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் உபச்சாரம் தான். 1000 பேர் வரா கல்யாணத்துக்கு, இத்தனை பேர் வரைச்ச அந்த கல்யாண பொண்ணோட அப்பா பிள்ளையோட அப்பா எல்லாம் ஒவ்வொருத்தரையா பார்த்து கூப்பிடுறா, அப்பா தேவரை எழுந்துள்ளே அதனாலதான் கல்யாணமே சோபிச்சது. வசதா அவர் வந்ததுனாலதான் கல்யாணம் சோபிக்கிறதா? அந்த இடத்துல கல்யாண பொண்ணு பிள்ளை கன்னிகாதானம் யார் பண்றாரோ அந்த பொண்ணோட தகப்பனார். அத மாதிரி கன்னியாதானத்தை சுவீகரிக்கக்கூடிய மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளையோட அப்பா அங்கீகரிக்கிறவர். இவா இருந்துட்டா போறேன் கல்யாணம்ன்றது, அதை விட்டு இத்தனை பேர் வந்து மோனதான கல்யாணமே நடந்தது அப்படின்னு ஒரு போட்டு போடுறோம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? உபச்சாரத்துக்கு. அவளை சந்தோஷப்படுத்தணும், அவ மனசு ஆனந்தமா இருக்கணும், அதுக்கோசரம் அதெல்லாம் சொல்றோம். உபச்சாரமான வார்த்தைகளை போய் உண்மையான வார்த்தையா எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? அதனால இதெல்லாம் வந்து உபச்சாரம் தான். அதனாலதான் சில பேர் என்ன பண்ற அப்படின்னாக்க, சாளோக்கியம், சாரூப்யம், சாமீபியம், அதே மாதிரி சாயுஜ்யம், இது நாலு இருக்கு. அந்த நாலுல எது பிரதானம் அப்படின்னு கேள்வி வரும். அது கேள்வி வரச்சு அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார். ஒரு ஸ்லோகம் இருக்கு, லோகேஷு விஷ்ணோஹோ நிவசந்தி கேசித் சமீப மிருச்சந்தி சகேசிதன்யே அன்யே து ரூபம் சதிருஷம் பஜந்தே சாயுஜ்யம் அன்யே சது மோக்ஷ புக்த அப்படின்னு அங்க ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணுவனுடைய லோகங்கள் இருக்கோ இல்லையோ அதுல சில பேர் வசிக்கிறா, அதுக்கு பேரு சாளோக்கியம் பேரு. இன்னும் சில பேர் விஷ்ணுவனுடைய சமீபத்தை அடையறா, சமீபத்தை அடையறா, அதனால அதுக்கு சாமீபியம், சாளோக்கியம் சாமீபியம் ரெண்டு சொன்னேன். அந்நேது ரூபம் சதுஷம் பஜந்தே, அதாவது நடத்தும் சாரூபியம், அவனை மாதிரி இவனுக்கு ரூபம் வருது, பகவான மாதிரி இவனுக்கு ரூபம் வருது, இது சாரூபியம் இதுக்கு பேரு. ஆனால் சாயுஜ்யம் அந்நே, இன்னும் சில பேர் என்ன பண்றாளா, சாயுஜ்யம் சயுக் பெருமாளுடைய சேர்ந்துடுறாளாம், அபத்தி விசேகம் அடுத்த அதிகரணத்துல சொல்ல போறோம். அதனால பெருமாளுடைய அபிரதட்சித்த விசேகமாக எப்பொழுதும் இருக்கிறவன் அங்க போனாலும் அந்த மாதிரிதான் சேர்ந்து இருப்பான், அவனோட சேர்ந்துடுறது, சேர்ந்து சந்தோஷமா அனுபவிக்கிறது, அந்த சாயுஜ்யன்றதுதான் சது மோக்ஷ உக்த. சாயுஜ்யங்கிறது தான் மோக்ஷம், மீதி மோனோ உபச்சாரம்தான். உபச்சாரமா தான் சாளோக்கியம் சாமீபியம் சாரூபியம் அப்படின்னு சொல்லப்படுறது. மோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம் அது கூட சொல்ற, அதெல்லாம் உபச்சாரமான வார்த்தையை தவிர்த்து வாஸ்தவிகமான வார்த்தை இல்லை. பின்ன எது வாஸ்தவிகம், சாயுஜ்யம் சொல்றது பாருங்க அதுதான். அதனால சாயுஜ்யத்தை தவிர்த்து மீதி எதுல மோக்ஷம் மோக்ஷம் சாளோக்கியம் எல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வெறும் ஔபச்சாரிக்கம், உபச்சாரத்துக்கு சொல்றது, அது உபச்சாரத்துக்கு சொல்ற வாக்கியங்கள். அந்த சுவாமி தான் என்ன காப்பாத்தினர் அப்படின்றோம், சுவாமி எல்லாம் இல்ல திரையனவளையும் காப்பாத்துறான், பகவான் இல்லாம நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு உபச்சாரமா நம்ம சொல்றோம். பாஷ்யகார ஆரம்பத்துல ஸ்ரீபாஷ்யர் சொல்ற பகவான் அப்படின்னு சொல்றோம், பெருமாளுக்குதான் பகவான் பேரு. ஆனால் சூத்திரக்காரர் பகவான் சைப்பேர் எந்திரமானார், எல்லா சாஸ்திரக்காரரும் சொல்ற சூத்திரக்காரர் பகவான் சூத்திரக்காரா அப்படின்னு சொல்லுவார், பாஷ்யக்காரர் பகவான் சொல்லுவார், பகவான் பாஷ்யக்காரா அப்படின்ட்டு. வஸ்துதாக பரமாத்மா கிட்ட உண்டிதான் அந்த பகவத் சப்தம் உண்மையான முக்கியமான அர்த்தத்தை கொடுப்போம். மீதி எங்க எந்த இடத்துல பகவத் சப்தம் சொன்னாலும் அது அத்தனையும் உபச்சாரமா தான் இருக்கும். நிறைய இடத்துல அதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து சத்தியத்தை எல்லாம் பார்த்தோம்னாக்க நம்ம நம்ம உடனே உடனே சொல்றோம் பாருங்க, அதீஹி பகவோ பிரம்மேதி பிரகுர்வை வாருணிஹி பிதரம் வருணம் உபசார அதீஹி பகவோ பகவஹா, பகவானே ஹே பகவானே எனக்கு பிரம்மத்தை எனக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். வந்து பிரகு வந்து தன்னுடைய தோப்பனாரான வருணன் கிட்ட, அதுக்கு அவர் பதில் சொல்ற வருணன். இப்ப இங்க பகவான் சொல்றது எப்படி அப்படின்னாக்க, இதெல்லாம் உபச்சாரமான வார்த்தைகள், ஔபச்சாரிகம் தான், முக்கிய அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல கூட. அதனால சாளோக்கியாதிகள்னா மோஷம் கிடையாது, அதனால ஔபச்சாரிகம் தான். சாயுஜ்யன்றது எது இருக்குதோ அதுதான் மோட்சம். அந்த மூணுமே சாயுஜ்யத்தில் சேர்ந்துடும். பகவான நேரம் அடையணும்னு வச்சுக்கோங்க, அவனோட அவனோட சாயுஜ்யத்தை அடையணும்னாக்க அப்ப அவன் லோகத்துக்கு போனாதான், அப்ப சாளோக்கியம் வந்துருத்து, அவன் சமீபத்துல போனாதான் சமீபத்தை வந்துருத்து, அவனை மாதிரி ஏழு ஆத்மாபகதாத்மா விஜயமூர்த்தி அவன் இவன் ஏன் ஆத்மாபகதாத்மா விஜயமூர்த்தி இத்தியாதிகள்லாம் இவன் அந்த சாரூப்யம் இருக்கணும். அது இருந்தாதான் சாகித்யமே கிடைக்கும். சாளோக்கியம் இருந்தால்தான் சாகித்யம். சாமீபியம் சாளோக்கியம் இருந்தா சாமீபியம், ரெண்டு இருந்தா சாரூபியம், மூணு இருந்ததுன்னாக்கா சாகித்யம். அதனால அந்த சாயுஜ்யம் முக்கியம். சாயுஜ்யத்திலேயே இந்த மூணு அடங்கியுள்ளது. அதனால மோக்ஷசத்தம் சாயுஜ்யம் தான், மீதி இல்லா சாயுஜ்யம் இல்லை. அதனால மீதி இல்லா சாயுஜ்ய சம்பந்தம் இருக்கிறதுனால மோக்ஷம் சொல்றது. சாயுஜ்யத்தினுடைய சம்பந்தம் இருக்கு சாளோக்கியத்துக்கோ சாமீபியத்துக்கோ, அது மாதிரி சாரூபியத்துக்கோ சாயுஜ்யத்தினுடைய சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கவே அதையும் மோக்ஷம் சொல்றோம். அப்பா யாகம் பண்ற பிள்ளைக்கு அந்த பேர் வந்துடும். இந்த காலத்துல தீட்சிதா தீட்சிதான்னு போடுகிறா சில பேர். அவன் விரிவா அந்த காலத்துல யாகம் பண்ணிண்டா, தீட்சை பண்ணிட்டு யாகம் பண்ணிண்டான். அதனால அந்த அம்சம் சேர்ந்ததா தீட்சிதர்கள். இந்த மலையில இருக்கிற அர்ச்சகாள்னா இருக்காளே வைகானசாள், அவள்னா தீட்சிதாள்னு சொல்லுவா. காரணம் எல்லாம் ஒரு காலத்துல அப்படி யாகம் எல்லாம் பண்ணிடுவாவா, அதனால அவளை தீட்சிதான் அப்படிங்கிறா. இன்னைக்கு பண்றது இல்ல, அந்த காலத்துல அவ பண்ணினாரு. அதனால அந்த சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இவாளுக்கு அந்த தீட்சிதான் பேர் வந்தது. அந்த மாதிரி சாயுஜ்யம்னு எது அந்த சம்பந்தம் இருக்கு சாளுக்கியாதிகளுக்கு, அதனால அதுக்கு மோக்ஷன் பேர் வந்துட்டு. அதனால சாயுஜ்யம் தான் மோட்சத்தார். அதனால நீ சம்பந்தத்தினாலதான் இருக்கிறதுனால தோஷம் இல்லை, தோஷம் இல்லை உபச்சாரத்துக்கு சொல்றது. சாயுஜம் எங்க இருக்கு நீங்க வாக்கியம் சொல்லு அப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசியனுடைய திருக்குமார் அழகா காமிக்கிறார். சோஸ்னதே சர்வான் காமான் சக சக சேர்ந்து அப்படின்னு இதான சாயுஜ்யம். பக்கத்தை போல சேர்ந்து பகவானும் தன்னை அனுபவிக்கிறான், தன்னையும் அனுபவிக்க விடுறான் பகவான். பகவான் தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கான். அப்போ ஒரு முக்தன் போறான், அந்த முக்தனை அவனோட சேர்ந்து ஆனந்தம் அனுபவிக்கிறான். ஒரே ஆனந்தம் பகவானும் அனுபவிக்கிறான். எத்தனை பேர் வந்தாலும் கொல்ல குறைவிடன், வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். கொல்ல குறைவிடன் எவ்வளவு எடுத்தாலும் குறையவே மாட்டான். அதனால அத்தனை முக்தாலும் இவனோட சேர்ந்து எல்லாம் அனுபவிக்கிறார். ஒரே மூர்த்தி பகவானுடைய திவ்யாத்ம சுரூபம். அதுல எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஏகதேசமா தான் இருக்கும். தத்ர ஏகஸ்தம் ஜெகஸ்கிருஷ்ணன் அப்படின்னு ஸ்ரீஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுன ஆச்சரியப்படுறான். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஸ்ரீஸ்வரூபம், ஸ்ரீஸ்வரூபனே தேசிகம் பிரயோகம் பண்ற அந்த ஸ்வரூபத்துல ஒரு ஏகதேசத்துல இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கும். அப்படின்னா பெருமாளுடைய சுரூபம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். கிருஷ்ணா நான் ஆதிய பார்க்கல அந்தத்தை பார்க்கல அப்படின்றான். எங்க ஆரம்பம் உன்னுடைய திரவேணியினுடையது சுரூபத்தினுடையது? இந்த ஸ்ரீஸ்வரூபம் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியலையே அப்படின்றான் அர்ஜுனன். அதுல ஏகதேசத்துல இருக்குது. அதனாலதான் முக்தால் எத்தனை பேர் போனாலும் அங்க ஒட்டிக்க முடியும். அதனால சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ அப்படின்றது. அது மாதிரி போகமாத்திர சாமியாச்சே பெருமாள் சேர்ந்துடுறான். சேர்ந்த உடனே இவனும் அவனும் ஒன்னா போகத்தை அனுபவிக்கிறா. அத்தனை முக்தாலும் சேர்ந்து பகவானோட அனுபவிக்கிறா, தனித்தனியா பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்கிறா. அது எப்படி முடியும்? அதுதான் பரமபதம். அதுதான் ஒரே தேவ பெருமாள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறவன். ஆனால் அங்க சாயுஜ்யம் இல்லை, சாமீபியம் சாளோக்கியம் அது இருக்குது, சாரூபியமும் இல்லை. இந்த ரெண்டு இருக்குது. அவனுடைய இடத்துக்கு போய் சேவிக்கிறோம், அவனுடைய சமீபத்துல போய் சேவிக்கிறோம். ஆனால் மோட்சத்தில் இந்த நாடு இருக்கு, அது விசேஷம். அது அதனால போக மாத்திர சாமியில் இங்காச்சன்னு சுந்தரகால சாட்சியா இருக்கு. அதனால இன்னும் சில பேர் என்ன சொல்றா, சாஷ்டிதா அப்படின்றா. சாஷ்டிதான் என்ன அர்த்தம்னாக்க, போகத்துல தாரதமியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சாஷ்டிதாகும் சமானதாம் யந்தி அப்படின்னு சொல்றது அது சேதிரியோபன கிளப்பியில. சாஷ்டிதான் என்ன அர்த்தம், போகத்துல முக்தாளுக்கும் சமமான எல்லா முக்தாளுக்கும் ஒரே போகம், பகவானுக்கு இவனுக்கும் ஒரே போகம், ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரியான போகம். அதுல தாரதமியமே கிடையாது, தாரதமியன்றதே கிடையாது. அதான் சாஷ்டிதா அப்படின்னு பேரு. அது என்னன்னாக்கா இது வந்து தேசியனே சாய்க்கிறாராம், சாயுஜ்யம் உபயோ வரத்திர போக்தவிய அபிஷிட்டத அபிஷிட்டதா சாஷ்டிதா தத்ர போகசிய தாரதமிய விஹீனதா அப்படின்னு சாதிக்கிறார். உபயோகம் பெருமாளுக்கும் முக்தனுக்கும் சாயுஜ்யம் இருக்கு, அது என்னது? இது போக்தவிய அவிசிஷ்டதா, எதை அனுபவிக்க போறோமோ அதுல வைசிஷ்டியமே கிடையாதான். அவனுக்கு விசேஷம், இவனுக்கு தாத்தி, இவனுக்கு சாமானியம், விசேஷம் கிடையாது. சாட்சிதான் என்ன அர்த்தம்? போகம் இருக்குது பாருங்கோ, போகத்துல தாரதமியம் கிடையாது, போகத்துல தாரதமியமே கிடையாது, தாரதமியம் விஹீனதா. அதனாலதான் சுவாமி தேசிகன் தத்துவத்தறிந்தார் சாய்க்கிச்சு இங்கே ஒருத்தன் போறான். ஏற்கனவே சொல்றேன், இந்த லோகத்தில் இருக்கிச்சு ஒருத்தர் பெருமாள் கைங்கரியம் பண்ற, அதை பார்த்தோம் ஐயோ அந்த கைங்கரியம் எனக்கு கிடைக்கலன்னு புறாம வருது, ஆசை வருது, நான் கொஞ்ச நாள் திருவாளை விட்ட கைங்கரியம் பண்றேன், நான் கொஞ்ச நாள் சாம்பரம் பெருமாளுக்கு பேசுறேன், ஏதோ நம்ம ஆசைப்படுறோம். அங்க போனா அது மாதிரி ஆசை வருமா? மோஷத்துக்கு போயிட்டு வந்தாக்க அனந்தகரநாதிகள் நீதமான கர்த்தவியத்தை பண்ணிட்டு இருக்கா கைங்கரியத்தை, அவ பண்றாளே நான் வாகனம் ஆகக்கூடாதா? அல்லது நான் வந்து ஆயுசேஷன் மாதிரி இருக்கக்கூடாதா? எல்லா சர்வாவஸ்தைகளையும் அப்படி இல்லாம் என்ன என்றால் சென்றால் கூடையாக இருந்தால் சிங்காசனம் எல்லாம் இருக்கே, அந்த மாதிரி நான் ஆகக்கூடாதா? அப்படின்லாம் போட்டி வருமா, புறாம வருமா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் வரையே வராது. அவர் பண்றதே நமக்கு சந்தோஷம் வந்துருமா, என் பிள்ளை பண்றதை பார்த்துட்டு எனக்கே சந்தோஷம் வருது. நான் என் பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிச்சிடும் பாபாதாளுக்குன்றேன், அவன் சாப்பிச்சா இன்னும் எனக்கு சந்தோஷம், நான் சாப்பிச்சா அவனுக்கு சந்தோஷம் வரணும். இப்படிதான் லோகத்துல இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் கைங்கரியத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போகத்துல தாரதமியமே கிடையாது. அதனால அங்க போட்டி பொறாமை எதுவுமே வராதாங்க. இந்த சுவாமி சாதிச்சிருக்காரு, சத்தத்துறை நாளைக்காரு சாய்க்கிறாரு, சிவரசு பேசாரு. அதனால எங்கேயுமே போகத்துல தாரதமியம் இல்லை, அதற்கு பேர் தான் சாஷ்டிதா. இத ஸ்ரீமத் ரகசியத்ரிசாரத்துல இதெல்லாம் விசாரம் பண்றாரு, விசாரம் பண்றாரு, அதெல்லாம் அங்க பாத்துக்கணும், அதெல்லாம் நிறைய சாய்க்கிறது. அதனால சுவாமி தேசிகனே சாயுஜ்யம் உபயோரத்துல போக்தவியஸ்ய அபிஷிக்ததா, சாயுஜ்யம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிற போக்தவியம் எதுவோ அதுல வைசிஷ்டம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. போகத்துல இதுன்றது ஒரே விஷம தாரதமியம் இல்லாம இருக்கிறதுன்றது சாஷ்டிதா அப்படிங்கிறார். அதுல கூட நம்ம லோகத்துல இப்படி இருக்குது, போக்கியம் வந்து ஒரே மாதிரிதான். சக்கர பொங்கல் சாய்ச்சா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு நிறைய சாப்பிடுறேன், இன்னொருத்த சுகர் இல்லாட்டா கூட சரி, ரெண்டு பேருக்கும் சுகர் இல்லை, ஆனா ஒத்தரான சொல்றேன் நிறைய சாப்பிடுறேன், இன்னொருத்தர் குறைவா போட்டுக்கிறார், எனக்கு திட்டம் பிடிக்காது எவ்வளவு, எனக்கு கொஞ்சம் போறோம் போதும். அல்லது ஒருத்தர் நிறைய சாப்பிடுற, அவர் என்ன சொல்றாரு, சாப்பிடு எனக்கு தகட்டவே இல்லை, இன்னும் கூட சாப்பிடணும் போல இருக்கு. இது பரிகாசத்துல நிஜமா நடந்தது. பொதுவா வைஷ்ணவ எல்லாருக்குமே திதி பிடிக்கும், வைதிகாலுக்கு திதி ரொம்ப பிடிக்கும், வைஷ்ணவ ரொம்ப பிடிக்கும், தாத்தாச்சாரர்களுக்கு திதி பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்ம நாவல் பாகம் வாசுதேவாச்சாரம் 1984 வந்து நாவல் பாக்கத்துல அத்தியன உற்சவம், அந்த அத்தியன உற்சவத்துல பாராயணம் பண்ணு போனார். இக்கூடார வெள்ளம் அன்னைக்கு கூடார வெள்ளம் அன்னைக்கு இதெல்லாம் வந்து கார்த்தால வாத்து சீக்கிரம் ஆராதனை ஆயிடும், எல்லா ராத்திரியும் ஆயிடுமே, அதனால கார்த்தால அங்க சக்கர பொங்கல் பொங்கல்லாம் ஆத்துல சாப்பிட்டார், நிறைய சாப்பிட்டு நாவல் பாக்கம் போயிட்டார். அங்க போய் திருத்தம் பண்ண அவன் சித்தியாவாத்துல, சித்தியாவாத்துக்கு போன அவன் தங்குவேன், அங்க போன உடனே அவர் என்ன பண்ண சக்கர பொங்கல் கொடுத்தாராம், அதை சாப்பிட்டார். சாப்பிட்டு சுவாமி திருமாளிகள் வந்து ஐயாவுக்கு இருந்து கொண்டிருந்தார், அவரை சேவிச்சார். சேவிச்சு அவர் சக்கரப்பங்கம் கொடுத்தார் பாட்டி, அத்து சாப்பிட்டார். அதன் பிறகு சுவாமி திருமாவளி பக்கத்தாத்திலேயே நாவல் பார்க்கும் கோவிந்த ராமானுஜத்தார் இருந்தார். அவாத்துக்கு உள்ள போய் சோக்கியவன் கேட்க போனேன், அவா சக்கரப்பங்கம் கொடுத்தா அதையும் சாப்பிட்டார். அங்கேயும் சாப்பிட்டு கோயிலுக்கு போனார். பாராயணத்துக்கு போனோம்ட்டு கோயில போனா அவா என்ன பண்ணா, கதா சக்கரப்பங்கம் வாங்கிறியாருனாலாம் குடுமே அப்படின்னு அதையும் சாப்பிட்டார். அப்ப அவ சொன்னா, நீ தான்டா நாவல் பார்க்கத்தான் அப்படின்னாலும் சித்திப்பவர்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த இது அதே அரே அந்த காலத்துல என்னாலும் சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டாலே அடியே எனக்கு போறோம்னு ஆயிடும், திகச்சிடும், காரம் பிடிக்கும். இப்ப என்ன எடுத்து சுகர் வந்ததுலேருந்து சித்திப்பதான் ரொம்ப பிடிக்கிறது. இதுல என்னன்னா, ஒரே வஸ்து, ஒரே வஸ்து ஒருத்தருக்கு எவ்வளவு போட்டாலும் அவருக்கு திருப்தி இல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வருது. இன்னொருத்தரோ கொஞ்சம் போறது சாப்பிட்டாலே போறோம் அப்படின்னு ஆயிடுது. அதனால இந்த போகம் இருக்கே அதுல தாரதமிய லோகத்துல இருக்கோ இல்லையோ, போகத்துல லோகத்துல தாரதமியம் இருக்கு. போக்கியம் ஒன்னா இருந்தா கூட போக்தாவுக்கு ஆசை இருக்கு பாருங்க, அதுல மொத்தம் வைஷமியம் இருக்கு லோகத்துல. ஆனால் மோட்ச தசையில பெருமாளுக்கோ முக்தாளுக்கோ நித்திய சூரிகளுக்கோ யாருக்குமே போக தாரதமியம் இல்லை, போக்கிய தாரதமியம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் சாயுஜ்யம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, அதுலதான் சாஷ்டித்வம், போக தாரதமியம் இன்மை, போக தாரதமியத்தினுடைய இல்லாமை, அதுவும் சாயுஜ்யத்துல அந்தர்கதமா ஆகிறது, அதுல அந்தர்கதமா ஆகிறது. அதனால இந்த மாதிரி சாயுஜ்யம்ன்றது அதுதான் பிரதானமான மோக்ஷம், வேற எதுவும் மோக்ஷன்றதே கிடையாது. அதெல்லாம் உபச்சாரத்தினாலதான் சொல்லப்படுறது. ஆக சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம், சாஷ்டித்வம், இந்த அஞ்சு இருக்கு. அஞ்சுல முதல் மூணு கடைசி ஒண்ணு, இது நாலும் மோக்ஷம் இல்லை. அந்த நாளுமே சாயுஜ்யத்துல அந்தர்கதம் சேர்ந்து இருக்கிறது தான். அந்த சாயுஜ்யமானது மோக்ஷம்ன்றது முக்கியமான அர்த்தம் இருக்கு. மீதி எல்லாத்துக்கும் உபச்சாரம் தான் அர்த்தம். அது சரி, இந்த சாயுஜ்யத்தை வந்து அத்வைதிகள்னா ஒத்துப்பாளா அப்படின்னு, அவளுக்கு சாயுஜ்யன்றதே வராதே ஏன் அப்படின்னு, சயுக் அப்படின்னு சொல்லணும். ச அப்படின்ட்டு பாருங்க, சகன்னு அர்த்தம், சேர்ந்து இருக்குது. அது அதுல நீங்க சகசப்தம்ன்றது என்னது, இது உபசர்க்கத்துக்கு ச அப்படின்றது சகன்னு வந்திருக்குது. அது அதனால அவளுக்கு அந்த சேர்ந்து இருக்கிறதே இல்லையெல்லாம் ஐக்கியம் தானே. ஐக்கியம் சொல்றவனுக்கு போய் சாயுஜம் சேர்ந்து இருக்கிறதுன்னு எப்படி வரும், பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவனுக்கு போய் பிரம்மத்தோட சேர்ந்து ஜீவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சாயுஜ்யமே அவளுக்கு வராது. யுஜிஹி யோகே, யுஜின் தாத்து கிரியாபதம் ரோட், அது இந்த வினைச்சொல்லானது யோகத்துல சேர்க்கையில சொல்லும், அதனாலதான் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அதனால அது பேதகர்பிதம். இந்த யுஜி தாத்து வந்ததுன்னாக்கா அது பேதத்தை தான் சொல்லும், ஜீவனும் ஆத்மாவும் ஒன்னா சேர்றா, ஒன்னா சேர்றான், ஐக்கியம் இல்லை, சேர்ந்து இருக்கானாக்க சாயுஜ்யம் அர்த்தம். அவ பேதம் தான். அபிரத சித்த சம்பந்தம் இருக்கு, அடுத்த வகையில் சொல்ல போறோம். அபிரத சித்த சம்பந்தம் இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த இதுவா தான் இருக்கும், தனித்தனியா தான், ஜீவஸ்வரூபம் வேற, பரமாத்ம ஸ்வரூபம் வேற, அப்படிதான் இருக்கும் அது. அதனால இது எல்லாருமே ஒத்துண்டது. அதனாலதான் சயுஜ பாவ சாயுஜம் அப்படின்னு சப்த நிஷ்பத்தி. அது உங்களுக்கு பேதம் தான் சொல்லணும், அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே, அத்வைதிகளும் அதை ஒத்துக்க மாட்டாவா. அதனால இந்த சாயுஜன்றதுதான் முக்தி மோக்ஷம், அது மனுஷாவாதிகளுக்கெல்லாம் அன்வயிக்கவே அன்வயிக்காது. அது எங்களுக்கும் வரும் அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்தத்துக்கே அர்த்தம் தெரியாதவா, உளர்றாத, அதை பிரலாபம் பண்றா, பிரலபிக்கிறா, அவ்வளவுதான் அது. இல்ல சாயுஜம்னாக்க ஐக்கியமே வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, சேர்ந்து விடுறதுன்றதுதானே இருக்குது, சேர்ந்து இருக்கிறதுன்றது ஐக்கியம் தான் அது அப்படின்னு ஒத்துக்கலாம். அப்படின்னாக்கா எங்கேயுமே அது மாதிரி ரூடி சக்தி இல்லை, அதாவது இடுபறி பெயர்ந்து அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிரமாணம் நீ காமி. சாயுஜம்ன்றது ஐக்கியத்தை தான் சொல்றது, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சுரூப ஐக்கியத்தை சொல்றது எங்கேயா பிரமாணம் காமி வச்சுருக்கு, அது இல்லை. ஆனால் சுபர்ணா சைஜா சகாயா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. சைஜா ரெண்டு அழகான ரக்கைகளை உடைய பட்சிகள், ரெண்டும் நண்பர்களா இருக்குதான், ரெண்டும் சேர்ந்து இருக்குதான், ஒரே மரம் இந்த உடம்பு அதுல இருக்குது, அந்த மாதிரி வாக்கியம் இருக்கே. அது மாதிரி சந்திரபசு சாயுஜம் கச்சதி அப்படின்னு இருக்கு. திருநாமேவம் விமானம் கத்த சந்திரபசு சாயுஜம் கச்சதி, சந்திரமசு சாயுஜ்யம் சந்திரனுடைய சாயுஜ்யம் அப்படின்னு அர்த்தம். சந்திரனுடையன்றது சந்திரனுடைய தனியா சொல்றது. இவன் அங்க போய் சேர்றான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப சந்திரன் வேற இவன் வேற நான் எடுத்தே, அதனால நித்த சூரியதான சந்திரன்றவங்க அரிசிராதி மார்க்கம் ஏற்கனவே சொல்லியிருக்குமே, அதனால அந்த இடத்துல என்ன சொல்லுவேன் மாதிரி ஆதித்ய சாயுஜ்யம்னு வாக்கியம் இருக்கு. ஆதித்யனுடைய சாயுஜ்யத்தை அடைகிறான். இதெல்லாம் வைதிக பிரயோகம், நாங்க சொல்லவே இல்லை, கல்பிக்கல, வேத பிரயோகம் உபநிட பிரயோகம் இருக்கு. அதனால இதெல்லாம் பேதத்தை தான் சொல்றது, ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு பேதத்தை தான் சொல்றது. அதனால பேதபூர்வகமா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. லோகத்துல வந்து சாயுஜ்யம் தான், சாயுஜ்யம்னா ஐக்கியம் அப்படின்னு பாமரன் கூட சொல்ல மாட்டான். நீ போய் சொல்றிய அப்படி சொன்னா அவன்லாம் தோட்டத்தோட இருக்கிறவான்னு அர்த்தம். அவன்லாம் குரங்குகள் மாதிரி சஞ்சல புத்தி அப்படின்னு பரிகசிக்கிற சுவாமி குமாரன். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துல என்னென்ன சாச்சர் அப்படின்னாக்க, கைவல்யமே மோக்ஷம், ஆத்மானுபூதியே மோக்ஷம்னு சில பேர் சொல்லுவார். அப்படி ஆத்மானுபூதினு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப பிரம்மானுபூதி ஏன் இவனுக்கு வரல உபாதனம் பண்ண உனக்கு, அது காரணம் சொல்லுங்க. கர்மான்னு சொல்ல முடியாது, கர்மாலாம் போகவே தான் இவன் அங்க கிளம்பி போனான் மோட்சத்துக்கு, கர்மா போலன்னா கிளம்பவே முடியாதே, அதனால அதுவும் இல்லை. பகவன் நிகிரகம்னாக்க அதுக்கு ஹேத்து சொல்லு, கர்மாவே போயிட்டு உடனே பகவன் நிகிரகம் எப்படி வரும், அதுவும் வராது. அதனால சொதக கைவண்டித்தனு கைவண்டியம் ஒன்று இருக்கிறதுனாலயும் இவனுக்கு இது வந்துடுறது, பிரம்மானுபூதி வரல. பிரம்மா மோட்சத்தை விரும்புறவன் கைவல்யத்தை விரும்பவே மாட்டான், அது விரோதம் கீதையில படிக்கப்பட்டிருக்கு. அப்படி கைவல்ய சப்தத்தினால மோட்சம் சொல்லப்படுறதுன்னா அதெல்லாம் உபச்சாரம். அதனாலதான் சாளோக்கியம் சாமீத்தியம் சாரூப்யம் இது மூணுத்துக்கு கூட உபச்சாரமா தான் மோட்ச சப்தம் பிரயோகிக்கப்படுகிறது. சாயுத்யம்தான் உண்மையான மோட்சம்ன்றது. அதுல சாஷ்டிதாகும் சாஷ்டித்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு போகத்துல தாரதமியம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சூத்திரக்காரர் போக மாத்திர சாமியலிங்காச்ச அப்படின்னு சாய்ச்ச. அதுவோ அத்வைத புஷ்டத்துல இதெல்லாம் வரவே வராது அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல விசதமா சாதிச்சு முடிச்சுட்ட. ஆக இந்த மோக்ஷம் அப்படின்னு ஆவிர்பூத சுரூபம், இந்த ஆவிர்பூத சுரூபம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அதற்கு இவ்வளவு தூரம் விவரிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். காரணம் வந்து அந்த மாதிரியாக இருக்குது. இந்த சாயுஜ்ய சப்தம்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, அத அவசியம் நம்ம சேவிக்கணும் முடியும். அதுக்கோசம் சொல்றது இப்போ இவ பாருங்க, அர்வாஞ்சம் முக்தி பேதம் கதிச்சித் அகணயன் சுவாத்ம மாத்திரா அனுபூதி தத்ர பிரம்மானுபூதே விஹதி ருபதித சாஸ்வதோ வேதி சிந்தியம் சந்தி த்வேதாபி தோஷாஹ தத உபசரணாத் முக்தி சப்தோத்ரயுக்தஹ ச சாலோக்கியாதி பிரபேதேஷ்வபி சரணிரியம் சாவதானைர் விபாவ்யா. கதிச்சித்து சில பேர் அவனா எப்படிப்பட்டவா, அவிச்சாரக்காக விசாரம் பண்ணாதவா, ஒண்ணும் தெரியாது, அவன் எதை அவனை சொல்லிடணும் அப்படின்னு பேசுறவாள்லாம். அவன் என்ன பண்ணவனா தெரியுமா, சுவாத்ம மாத்திரான போத்தியம் தன்னுடைய தன்னை அனுபவிக்கிறது, ஜீவாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது பாருங்க, அதை உண்டி அர்வாஞ்சம் முக்தி பேதம் அகணயன், அதாவது சாட்சாத் முக்திக்கு ஆந்தரம், இதான் முக்தி விசேஷம். மோஷம் இது சாட்சாத் முக்தின்றது இதான், அந்த பிரம்ம அனுபூதினா கிடையாது அப்படின்னுட்டு முக்தி அர்வாஞ்சம். இது வந்து அர்வாஞ்சம்னா பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம், முன்னாடி இல்ல அர்வாச்சீனாக அப்படின்னா இப்ப ஆதுனிக நடத்தும் ஆதுனிகமானது, அது உண்மையானது எது பிராச்சீனம் பிரம்மானுபூதி தான். அதை விட்டுட்டு தன்னுடைய ஆத்மானுபூதிய மோஷன் சொல்ற அகணையன் அத மாதிரி சொல்ற சத்திர அந்த முக்தி விசேஷத்துல, அதாவது ஆத்மானுபூதியில பிரம்மானுபூதேயே விகதிஹி, விகதினாக இடைவெளின்னு அர்த்தம், கேப் பிரம்மானுபவம் இருக்கு அது இடைவெளி, அதனால வந்தது ஏதாவது உபாதியினால வந்தது, உபாதிதாஸ்யாத் இது சிந்தியம், உபாதியினால வருமா அல்லது சுதகாவே இயற்கையாவே வருமா அப்படின்னு சொல்லணும். இல்ல கர்மோபாதி மூலகம் இது, இவனுடைய கர்மா இருக்குது அதனாலதான் வரும் அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னா, கைவல்ய அனுபவ காலத்துல பரமாத்மா அனுபவம் வச்சதுக்கு கர்மோபாதின்னு நீ சொல்லணும் அல்லது சுவாபாவிகன்னு சொல்லணும், சுவாபகன்னு ரெண்டுத்திலையும் தோஷா சந்தி, ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இருக்கு. ஏன்னா அப்ப தோஷம் இருக்குன்னு என்ன அர்த்தம், கர்மா தான் உபாதி, கர்மா இருக்கவே தான் இவனால பிரம்மத்தை அனுபவிக்க முடியலன்னு சொன்னாக்கா அது என்ன தோஷம், நிசேஷமான கர்மா இருக்கு பாருங்க அது போகலன்னு அர்த்தம் நீ சொல்ற மாதிரி. அப்படியானாக்கா முக்தின்னு என்ன அர்த்தம், அனைத்து கர்மாக்களும் அழியணும், அதன் பிறகுதான் இவன் இந்த ஸ்தூல சரீரத்தை விடுவான் அப்படிதானே இதையும் சொல்றோம், அது போயிடுமே இப்போ அது அத்தனையும் போயிடும் அது, அதனால முக்தின்றதே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா கர்மா தான் இருக்குதுன்னு அர்த்தம் நீ சொல்லிட்டியே, கர்மாவே போல கொஞ்சம் இருக்குது கர்மா, அப்போ அது மோட்சமே இல்லையே, அதனால முக்தின்னே வராது அது. இல்ல சுவாபாவிகம் சொன்னு வச்சுக்கோங்க அது அபசித்தாந்தம், ஏன்னா பிரம்மானுபூதியே வராது, அது இயற்கையா இருக்குதுன்னு சொன்னாக்கா பிரம்மானுபூதி இல்லாத மோட்சம் வரும், மோட்சமா அது வரவே வராது. ஏன் அப்படின்னா எல்லா சேதனங்களுக்கும் என்ன ஆசை, நித்தசூரி மாதிரி நம்மளும் பகவான் அனுபவிக்கணும், அதுக்கு யோகிதா வரணும், அப்படிதானே நம்ம ஒத்துன்னு இருக்கோம் எல்லாரும். அப்படி இருக்கச்ச பகவானுடைய அனுபவம் இருக்குதே அது விச்சேதம், இடவெளி இருந்துருச்சு, அதை அனுபவிக்கவே இல்லை, கைவல்யத்தான் அனுபவிக்கிறான், அது சுவாபாவிகம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது போயிடுமே, அது போயிடுமே, மோக்ஷன்றதே போயிடுத்து, பிரம்மானுபூதியே போயிடுத்து, இவ்வளவு சாஸ்திரங்களும் வியர்த்தமா போயிடும், இத்தனை சாஸ்திரங்கள் பிரம்ம வித்தியைகள் எல்லாம் சொல்லி பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்கா மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றக்கே அது இல்லேன்னு ஆயிடும். அதனால தொசக அந்த காரணத்தினால அத்த கைவல்யம் கைவல்யத்துல முக்தி சப்தா சுவாத்மானுபூதி வியாகிர முக்தி ரத்த அப்படின்லாம் சொல்ற முக்தின்ற தனியே அனுபவிக்கிறது முக்தி, சுவாத்ம மாத்திர அனுபூதி தான் முக்தி அப்படின்னு சில பேர் சொல்றா. அது எப்படி இருக்கும், உபசரணாதி உபசரணாதித்தக உபச்சாரம் சொல்றது அது உண்மையிலேயே அது கிடையாது, உண்மையிலேயே அது மோட்சமே இல்லாது, மோட்சமே இல்லாது, அதனால மோட்சமே இல்லாத போய் மோட்சம்னு சொன்னாக்கா அது எப்படி வரும், அது அது இல்லை அது சொல்றேன் இங்க. அதனால அது இங்க வரவே இல்லை, அது அந்த பிரம்மானுபூதிய போயிடுத்து, அதனால அது முக்தி சப்தம் சொல்ல முடியும், முக்திய வந்து சொல்றது மோட்சத்தை சொல்றது அப்படின்னு அது வரவே வராது. அதனால அது அப்ப சித்தாந்தம் உனக்கு. சரி, அதே மாதிரிதான் இந்த உபச்சாரம் சொல்றது. சில வாக்கியங்கள்லாம் இருக்கான், திகதேச்சா பயக்ரோதோ யசத முக்த ஏவசா அப்படின்றது. ஒருத்தனுக்கு ஆசை போயிடுத்து, பயம் போயிடுத்து, கோபம் போயிடுத்து, அப்படி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அவன் முக்தந்தான் அவன் அப்படின்னு சில ஸ்லோகங்கள் இருக்கு. அவன் அந்த மாதிரி அவன் தான் முக்தன் அப்படின்னு சில ஸ்லோகம் சொல்றது. அது வெகதேச்சாபய அக்ரோதோ யசதா முக்த ஏவசா. அதாவது என்ன அர்த்தம், ஒருத்த வந்து ஆசைப்படுறான், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆசைப்படுற சமயத்துல எனக்கு வருமா வராதா, வருமா வராதா, வருமா வராதான்னு பயம் வந்துடும். வராம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், எனக்கு வரவிடாம பண்ணாம பாருங்கோ, அவன் பேர்ல கோபம் வந்துடும். இந்த கோபம் வருது இல்லையோ, இப்ப என்ன எடுத்து இச்சா, இச்சையினால பயம் வந்தது, கிடைக்காததுனால கோபம் வந்துருச்சு யார் பேர்லயோ. இந்த மூணு இருக்கு பாருங்கோ, இந்த மூணுத்தையும் ஒருத்த விட்டுட்டான்னாக்க அவன் மோக்ஷம், அவன் வந்து முக்தந்தான் அப்படின்னு சொல்றது. பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணச்ச, துக்கத்துல ஐயோ துக்கம் வந்துருத்தேன்னு உழுந்து கூடாது, சுகேஷ விகத ஸ்பிரகா சுகம் வந்துருத்து அப்படின்னு குதிக்க கூடாது. அதனால அதுல இது வரும், அது ஆசை பயம் அந்த மாதிரி குரோதம், இத யாரு அவனுக்கு போச்சோ டக்குன்னு மறந்து போச்சு. வீத்தராக பய குரோதா சிததீர் முனி ருச்சதே. வீத்தரா வீத்தன்னா போறதுன்னு அர்த்தம், ஆசை போயிடுச்சு, ராகம் போயிடுச்சு, ஆசை பயம், ஆசை வந்து இருந்தாதான் நமக்கு இது வருமா வராதா, வருமா வராதான்னு பயம் இருக்கும், அந்த டென்ஷனும் போயிடுச்சு. அப்படி வரலன்னாக்க யாரு என்ன வரமுடாம பண்ணானோ அவன் பேர்ல கோபம் வரும், அதுவும் இல்லை. இப்போ ஆசை போயிடுத்து, பயம் போயிடுத்து, கோபமும் போயிடுத்து. அப்படி இருந்தாதான் அவன் ஸ்திரப்ரஜ்ஞன். ஸ்திரப்ரஜ்ஞன் சொல்லிட்டு பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல பெருமாள் சாதிக்கிறது, நாலு பருவா சொல்றாரு. இது ரெண்டாவது பருவா, வசந்த பருவா எல்லா காமங்களையும் விட்டுணும். அதே விஜகாதியதா காமான் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் பருவா, இது ரெண்டாவது பருவா. அதனால அந்த மாதிரி இருக்கிறவனு இங்க சொல்றது, இவன் முக்தனே, இவன் முக்தனே அப்படின்னு இங்க ஸ்லோகம் இருக்கு. அதனால அவன் முக்தன் ஆயிடுவானா, அது வெறும் ஆசை இல்லை, அதனால பயம் இல்லை, அதனால கோபம் இல்லை, அவ்வளவுதானே. அவன் முக்தன்னாக்க இதனா உப மாதிரி இந்த இடத்துல உபச்சாரிக்கன் தான். சாலோக்கியாதி பிரபேதேஸ்வரி, சாலோக்கியம் சாமீபியம், அப்புறம் மூணு மோக்ஷார்த்தம் இல்ல, மோட்சத்தை அர்த்தமாக உடைய இதெல்லாம் உபச்சாரம் தான். அது சொல்றது சமீப அது எதுன்னு மோக்ஷம் சாலோக்கிய சாரூபியம் பிரார்த்தையே ந கதாச்சன இச்சாமியம் மகாபாவோ சாயுஜ்யம் தவ சுப்ரதா. நான் வந்து சாரோக்கியத்தையோ சாரூபியத்தையோ நான் பிரார்த்திக்கவே இல்லை, நான் என்ன ஆசைப்படுறது தெரியுமோ, உன்னுடைய சாயுஜ்யம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால என்ன சொல்றது, சாயுஜ்யம் தான் இங்க மோக்ஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அத மீதி இல்ல உபச்சாரம் தான். அத சொல்ற சாரோக்கியாதி பிரபேதேஸ்வரி, சாரோக்கியம் முதல முதலான பேதம் இருக்குது அவைகள்ல கூட. இயம் சரணி, இந்த சரணி, இந்த கிரமம், அத சாவதானே விபாவியா, சாவதானமா நீங்க யோசிச்சு பார்த்தாக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எது சரி அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால எல்லாம் ஔபச்சாரிக்கம் தான் இது. இது அவதானத்தோட பார்க்கணும், நல்ல கவனத்தோட பார்க்கணும். கவனத்தோட பார்த்தோம்னாக்க எல்லாம் ஸ்பஷ்டமா தெரியும். அதனால இதுதான் விசேஷம். அதனால இந்த இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, நித்திய கைவல்யம்லாம் கூடவே கூடாது. அது ஏற்கனவே தான் சொல்றேன், இன்னும் கூட சொல்லுவார் குமாரதேசிகன். அதனால இந்த கைவல்யமே முக்கியம், எங்கேயும் சொல்லக்கூடாது. மோட்சத்தை அடையிறதுன்றது பிரம்ம பிராப்தின்றது தான், அது அதுதான் இவ்வளோ நாளைக்கு சொன்னது. அதனால இந்த இடத்துல ஸ்லோகத்துல கைவல்யம்ங்கிறது மோட்சமே கிடையாது. அதே மாதிரி சாரோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாஷ்டித்வம், இது நாளும் மோட்சம் கிடையாது. இதெல்லாம் சாயுத்தியம்ங்கிற பிரதான மோட்சம் இருக்கு முக்கியமானது, அதுல இவைகள்லாம் உள்ளடங்கி இருக்கு அந்தர்கதம். அதனால இதான் சித்தாந்தம். ஆகவே இதுதான் ஆவிர்வாவம், சுரூப ஆவிர்வாவம். தன்னுடைய அபகத பாத்மத்வாதிகள் எல்லாம் இழந்த அபகத பாத்மத்வாதிகள், அனாதியாக கர்ம வாசனையால் இழந்த அபகத பாத்மத்வாதிகள் இப்ப வந்திருக்கு. இது வந்ததுனாக்க நம்ம ஆனந்தமா மோட்சத்தை அனுபவிக்கலாம். அதுல எப்படி பரமாத்மா அடங்கி அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறதுன்றத இந்த பாதத்துல ஏழாவது அதிகரணத்துல ஆறாவது அது சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க, அர்வாஞ்சம் முக்தி பேதம் கதிஜித் அகணயன் ஸ்வப்ன மாத்ரானுபூதி தத்ர பிரம்மானுபூதே விஹதி ருபதிதஹ ஸ்யாஸ்வதோ வேதி சிந்த்யம் சந்தி த்வேதாபி தோஷாஹ தத உபசரணாத் முக்தி சப்தோத்ர யுக்தஹ சாரோக்யாதி பிரபேதேஷு அபி சரணிரியம் சாவதானைர் விபாவ்யாம். இதுல மூணு ஸ்லோகம் இருக்கு, மூணு சூத்திரங்கள். அந்த மூணு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் இப்ப பார்த்துள்ளாடிய ஒரு அஞ்சு நிமிடத்துல அடைய முடிச்சுருவேன். ஒன்னும் பெரிய இது இல்லது, புரிஞ்சிடும் சுலபமாக. அது சம்பத்யாவிர்பாவஸ்வேன சப்தாத் அப்படின்னு முதல் சூத்திரம். சம்பத்ய அப்படின்னு என்ன அர்த்தம், பிரம்மத்தை அடைஞ்சிட்ட உடனே பிரம்ம பிராப்தி ஆன உடனே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஆவிர்பாவ சுரூப ஆவிர்பாவம். இப்ப சுரூபம் வெளியே வெளியிலே வர்றது, இத்தனை நாளா கர்மாவனால மறைஞ்சிருந்த சுரூபமானது இப்ப ஆவிர்பவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு, சேன சப்தாத் சேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு இருக்கு. அதனால இது வந்து சேன சப்தேன சேன சேன ரூபேன தன்னுடைய சுவாபாவிகமான ரூபம் அப்படின்னு அர்த்தம். அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சேன ரூபேனன்னு சொல்றது. இல்லாத போனாக்கா இந்த சேன அப்படின்ற விசேஷணம் இருக்கு பாருங்க, அது அனர்த்தகமா போயிடும், வியர்த்தமா போயிடும். புதுசா ஒரு ரூபம் வருதுன்னாக்கா இப்ப சேனன்னு ஏன் வரணும், அது வராமலே போயிடும். அதனால அது தப்பு, இதுதான் விசேஷம். ஆக சம்பத்திய ஆவிர்பாவ பிரம்மத்தை அடைஞ்ச உடனே ஆவிர்பாவ அவனுடைய சுரூபத்தினுடைய ஆவிர்பாவம் வெளிப்பாடு வெளியில வருதுன்னு சரி. ஏன் சேன சப்தா, சேன அந்த சேன தன்னுடைய சுரூபத்தோட வெளிப்படுகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால இது முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம். இல்ல சுரூப நித்திய பிராப்தமாச்சே, அப்போ அபினிஷ்பத்தியதைன்னு இருக்குது, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவாரு? ஏன்னா அபிநுட்பத்தி என்ன புதுசா வருதுன்னு அர்த்தம் அது. ஏன்னா சுரூபம்ன்றது எப்பொழுது இருக்குது, தன்னுடைய ரூபத்தை திருப்பி அடைகிறான் அப்படின்னு சொன்னாக்கா புதுசுதான் அது. புதுசு இல்லைன்னாக்கா இது வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் முக்தஸ்பதி ஞானாது, இங்க முக்தம் தான் சொல்லப்படுறான். ஏன் அப்படின்னா அவன் தான் இங்க சொல்ல பண்ணும் அப்படின்னு பிரதிஜை இருக்கு. என்ன பிரதிஜை அப்படின்னாக்க, ஏ ஆத்மா அபகத பாத்மா அப்படின்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதம் சேவதே பூயோ அணுவியாக்கியாசியாமி, இன்னும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அங்க சொல்றது. முதல்ல இந்த வந்து சாந்தோகியோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஏ ஆத்மா அபகத பாத்மா ஜிரோமத்தியோ விசோகாஜிகிஸ்தான்னு அவனுடைய சுரூபத்தினுடைய இது சொல்றது எல்லையினிடம். அது சொல்றக்கச்ச அதுதான் பிரதிஜானம். பிரதிஜானம் ஏதாவது பிரதிஜை பண்ணப்படுறது எதுனாக்கா இதுதான். அதனால அதனாலதான் ஏட சம்பிரதாய ஏகமேவே ஏட சம்பிரதாய அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி ரூபம் பத்தி சேன ரூபேன் அவர்கள் பற்றி பட்டமாக்கிறது. அதனால சுரூபத்தோடு கூடியவன் இவன் அது சொல்றதுதான் இந்த அர்த்தம். அதனால கர்ம சம்பந்தம் முன்னாடி இருந்தது, இப்ப அது போயெடுத்து போயிடவே இவனுக்கு அந்த உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருந்த ரூபமானது வெளில வருதுன்னு சொல்றது. அதுதான் இங்க பிரதிஜை பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்ன. அதன் பிறகு எச்சோக்தம் இல்ல தூங்கலாம் ஒருத்தன் ஏற்கனவே பாத்திரம் ஸ்லோகங்கள்லாம் தூங்குற சமயத்துல அப்ப கூட தான் அகம் அகம் அகம் இருக்குது, அப்ப கூட தான் பகவானோட நம்ம சேர்ந்துடுறோம். அதையும் தான் நீ சொல்லணும். அத மாதிரிதான் இது இருக்குது. அதனால மோக்ஷம் ஒண்ணு தனியா நீ சொல்லணுமா ஆயுர்பாவோன்னு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் ஆத்மா பிரகரணாத்து. இந்த பிரகரணம் இருக்குது, இந்த பிரகரணத்துல ஸ்பஷ்டமா சொல்றது அவகதபாத்மத்வாதி சத்து சங்கல்ப பரியந்தம் எட்டு குணம் இருக்கு பாருங்க, அதுதான் சுரூபம். அந்த சுரூபத்தோடு தான் இவன் மோட்சத்தை அடைவான். இத தஹராதிகரணத்துல சொல்றார் உத்தராச்சே ஆவிர்பூத சுரூபஸ்து அப்படின்னு சூத்திரம். அதாவது ஏஷ ஆத்மாபகதாத்மாஜுரோ மிருத்யுன் இருக்குது, அது மாதிரி ஏ ஆத்மாபகதாத்மாஜுரோ மிருத்யுன் அப்படின்னு இருக்குது. ரெண்டும் ஒரே தானே எட்டு குணங்களை சொல்றது. அதனால இவன் வந்து ஜீவனே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்க தப்பு. ஏழ ஆத்மா அபகத பாத்மா அப்படின்னு சொன்னது பரமாத்மாவே, ஏ ஆத்மா அபகத பாத்மான்னு சொல்றது ஜீவாத்மாவே, அதுவும் ஆவிர்பூத சுரூபத்து ஜீவனுடைய ஆவிர்பாவம் சுரூப ஆவிர்பாவம் தான் ஏ ஆத்மா அபகத பாத்மான்ற வாக்கியத்தினால சொல்லப்படுறது. ஆத்மா இந்த ஜீவாத்மாவினுடைய சுரூபம் முக்தி திசையில அவனுக்கு சுவாபாவிகமான சுரூபம் எது அப்படின்னா ஏ ஆத்மா அபகத பாத்மான்னு ஆரம்பிச்சு சொல்லிடுச்சு அந்த பிரகரணத்துல. அதனால நீ எவ்வளவு தூரம் சொன்னாலும் சரி இதுதான். அதுக்குதான் அழகான உதாரணம் யதான கிரியதே ஜோஸ்னா மலப்பிரக்ஷாலனான் மனேஹே தோஷ பிரகாண அன்னஜானம் ஆத்மன கிரியதே ததா. ஒரு ரத்னக்கல்ல அழுக்கெல்லாம் இருக்கு, அது அலம்புறது அலம்பதான் அலம்புறம், என்னால பிரகாசத்தை கொண்டு வர முடியுமான்னு அதுக்கு பிரகாசம் உண்டாக்கப்படுறது இல்லை. வெறும் நான் அதுல இருக்கிற மண்ணு அழுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் அலம்பி வச்சுடுறேன். அலம்பிச்சிட்டாக்க பிரகாசம் தானே தான் வருது, அது தானா பிரகாசிச்சிருது. அத மாதிரிதான் இந்த ஜீவாத்மா இருக்கானே உபாசனத்தினால இவனுடைய தோஷங்கள் கர்மாக்கள் புண்ணியபாப ரூப கர்மாக்கள் அதெல்லாம் போக்குடிச்சுடுறான். அதெல்லாம் போக்குடிச்சுட்டாக்க இவனுடைய முன்னாடி எப்பொழுது இருக்கிற சுரூபமானது மறைஞ்சிருந்த சுரூபம் இப்ப வெளில வந்துருத்தோம். அதுதான் அது யதோதபான கரணாத்து கிரியதே நலாம்பரம் சதேவனீயத்தை வெற்றும் அசதம்பவ குதஹ. புஷ்ட தர்மத்துல ஸ்லோகம் என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் பாருங்க. ஒருத்தன் கிணறு வெட்டுறான், குளம் வெட்டுறான், கிணறு குளம் வெட்டுறான், வெட்டினா அவனால கிணறு குளம் தான் வெட்ட முடியும். ஜலத்தை வந்து நான் எடுத்துட்டு வர முடியுமா? கிணத்துல நான் ஜலத்தை எடுத்துனால ஊத்து எப்படி வந்ததுன்னா கணவன் நான் தோண்டினேன், கணவன் நான் தோண்டிட்டேன், ஆனா ஜலம் வந்தது எப்படி? என்னாலே ஜலம் கொண்டு வரப்பட்டது. அந்த பிரதிபந்தகம் அந்த மண்ணு கல் எல்லாம் அதெல்லாம் நாங்க தோண்டி எடுத்துட்டோம். தோண்டி எடுக்கிறது ஒண்டிதான் என்னுடைய காரியம். ஜலம் வருதுன்றது ஈஸ்வர சங்கல்பம், நான் புதுசா பண்ணல, ஜலத்தை நான் என்னால கொண்டு வர முடியாது. சில பேர் கணவன் தோன்றான் ஜலமே எத்தனை அடி திருப்பதியெல்லாம் வந்து பாருங்க, 150 தோண்டினா கூட தண்ணி வராது. அப்படி இருக்குது திருப்பதி முதலான இடங்கள்ல. ஏன்னா வானம் பார்த்த பூமி, நிறைய மழை பெய்யாது, அதனால எத்தனையோ வல்லாடுறோம். அதனால கணர உத்தம் தோண்டினாக்க அதுல ஜலம் வர்றது நான் உற்பத்தி பண்ணல, ஜலம் தானா அங்க ஜலம் இருந்ததுன்னா ஊத்து அப்ப ஜலம் அதுல வர்றது, இல்லாத போனா அது வரவே வராது. நான் பண்ணல அது. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆத்மஸ்வரூபம் இருக்கே அந்த ஆவிர்பூத சுரூபம் நான் பண்ணல, அது புதுசா பண்ணப்படல, எப்பொழுதும் இருக்கு. உபாதனம் பண்ணதுனால அந்த கர்மா எல்லாம் அழிஞ்சது, கர்மா எல்லாம் அழிஞ்சிடவே இந்த ஆவிர்பூத சுரூபம், மின்னாடி இருக்கிற சுரூபம் வெளிப்பட்டுருக்கு. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும். ஆக மூணு சூத்திரங்கள், சம்பத்தியாக பாவசேனான் ஆத்மா பிரகரணாத் அப்படின்னு மூணு சூத்திரங்கள்னால இந்த ஆவிர்பாவம் முக்தி திசையில எது ஆவிர்பாவம் எப்படி அது புதுசாவதா பழசாவதான் கேட்டுண்டு இருந்தது அது மறைஞ்சிருக்கு கர்மாவனாலே அது இப்ப வெளிக்கொணரப்பட்டிருக்கு அப்படின்றத தீர்மானம் பண்ணி அனுகிரகிச்சர் சுவாமி தேசிகன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மி குருபரம்பராய நமஹ.